श्रीमान वेंकटनाथार्य कवितार्किके श्री वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दंपती जगतां पति शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रिये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातन्तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय सिद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। சௌனக பகவான் அருளி செய்த விஷ்ணு தர்மம், ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்கிற இந்த புராண கிரந்தத்திலே ஐந்தாவது அத்தியாயம் பார்க்க போறோம். சில விரத விசேஷங்களை உபதேசம் பண்ணிட்டு வர அம்பரீஷ மகாராஜனானவன் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர் கிட்ட போய் அடியனுக்கு பகவத் ஆராதனமாக இருக்கக்கூடிய விரதங்களை உபதேசம் பண்ணி அருள் வேணும் அப்படின்னு கேட்கச்ச அவரும் சில விரதங்களை பற்றி அதனுடைய சுரூபத்தை எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு வர இந்த விரதங்கள் எல்லாம் காமிய விரதங்கள் கிட்டத்தட்ட, அதாவது ஒரு பல விசேஷத்துக்காக இந்த பலன் வேணும் என்பதற்காக இந்த விரதம் என்பதாக சொல்லப்பட்ட இந்த விரதங்கள். ஆனால் எல்லாமே பகவத் ஆராதனங்களாக இருக்கு. ஏன்னா பகவானை குறித்து விரதம், பகவானே பலன் கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கிறபடினால அந்த ஒரு விசேஷம் இந்த விரதங்களுக்கு இருக்கு. அதுல குறிப்பாக விரதம் அப்படின்னு வந்த உடனே பாரணா அப்படின்னு, விரதம்னா உபவாசம் தான் அதுல முக்கியம். உபவாசம்னு ஒண்ணு, ஹரிகீர்த்தனம் அப்படின்னு ஒண்ணு, அப்ப ஜாகரணம் முடிஞ்சால் தூங்காம இருக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து விரதத்துல வந்து அம்சங்கள், விரதத்தினுடைய பாகங்கள். அந்த மாதிரி பாரணா இருக்க வேண்டியிருக்கும். அதுல ஏகாதசி விரதம், துவாதசி விரதம் இதையெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்பொழுது ஐந்தாவது அத்தியாயத்திலே பால்குண விரதம் அப்படின்னு ஒரு விரதம் ஒன்று சொல்றார். இது கூட பல இடங்கள்ல இருக்கு. ஒரு விதமா ஒரு பால்குண விரதங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட இருக்கு. அதனால் இதுல சொல்லி இருக்கிறது வித்தியாசமாக இருக்கு. பங்குனி மாசம் பௌர்ணமியிலே இந்த பால்குண விரதம் இருக்கணும். பங்குனி பௌர்ணமி தான் நமக்கு தெரியும், அது பங்குனி உத்தரம் அப்படிங்கிற உத்தமமான ஒரு திருநாள் அது. அதுல இந்த விரதத்தை பத்தி இப்போ இந்த அத்தியாயத்துல சொல்ல போற. புலஸ்ய உவாச்ச பஞ்சதஸ்யாம் சுக்லஸ்ய பால்குணசைவ சத்தம பாஷண்ட பதிதாம்ச்சைவ ததைவ அந்தியாவசானினஹ நாஸ்திகான் பின்ன விருத்தீஞ்ச பாபினஸ்ச பெனாலபன்னு நாராயணே கதமனாக புருஷோ நியதேந்திரியா. இந்த விரதத்துல இன்னொரு அம்சம் ஒண்ணு கூட சேர்த்து சொல்ற. பொதுவா எல்லா விரதத்திலுமே தேவையான ஒரு அம்சம் ஒண்ணு, அது என்னன்னு கேட்டா கண்ட கண்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது. விரத தினங்கள்ல பகவான குறிச்சுதான் பேசணும், மற்றபடி கண்ட வார்த்தைகள் எதுவுமே பேசக்கூடாது. எது பேசக்கூடாது அப்படின்னா நாஸ்திகான் பின்னவர்த்தீன்ஸ் பாபினாகா, யார் பாபிகளோ மகா பாபிகளோ யார் நாஸ்திகர்களோ அவரை பற்றியான வார்த்தை, அவர்களோடு கூடையான வார்த்தை, இதையெல்லாம் விட்டுடணும். நாராயணே கதமனாகா, எம்பெருமான் கிட்டமே மனசை செலுத்தணும், எம்பெருமானை பற்றியே பேச வேண்டும். பாஷண்ட பதிதாம் செய்வ, பாஷண்டர்கள் பதிதர்கள் இவர்களோட பேசக்கூடாது, மாத்திரமில்ல இவர்களை பற்றியும் நாம் பேசக்கூடாது. தேவையில்லாத வம்பு பேச்செல்லாம் விட்டுடணும், பகவானை குறித்து மாத்திரமே பேசணும் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான அம்சம் விரதத்துல. இது வந்து அழகா ஒரு விஷயம் இப்ப ஞாபகம் வருது. சுவாமி நாவல் பக்கத்துல ஏகாதசி விரத தினத்தன்னைக்கு தர்க்க பாட்டம் சாதிக்க மாட்டார், அன்னைக்கு வேதாந்த பாட்டம் மாத்திரம்தான். தர்க்க பாட்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அது கிட்டத்தட்ட தர்க்க வாதங்கள்லாம் எப்படி பண்றது அப்படின்னு வாதத்தினுடைய பிரக்கிரியை சொல்லி தரக்கூடிய ஒரு வித்யா, அது ஒரு சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் அப்படிங்கிறது. அது வேதாந்தத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும், ஏன்னா வேதாந்தத்திலையும் வாதங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அதனால அதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும், அதுக்காக தர்க்கவாதம் படிக்கிற வழக்கம். ஆனால் சுவாமி வந்து ஏகாதசி இன்னைக்கு பகவத் கதா தவிர வேற எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு நியமம் இருக்கிறபடினால அன்னைக்கு தர்க்க பாடம் கூட சாதிக்க மாட்டார். அன்னைக்கு ரெண்டு வேளையுமே வேதாந்த காலக்ஷேபங்கள் தான் விசேஷமா நடக்கும். அது ஒரு உதாரணம் இப்ப ஞாபகத்துக்கு வருது. அதனால இந்த விரத தினங்கள்ல அனாவசிய வார்த்தைகளை தவிர்க்க வேணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கோம். அது திஷ்டன் விரதன் பிரஸ்கலிதே க்ஷுதேவாபி ஜனார்தனம் கீர்த்தையே தத்கிரியா காலே சப்தகிருத்வ பிரகீர்த்தையேது லக்ஷ்மியா சமன்விதம் தேவம் அர்ச்சையே ஜனார்தனம் சந்தியா விபுரமே சேந்து ஸ்வரூபம் ஹரிமீஸ்வரம். திஷ்டன்னு நிற்கும் போதோ நடக்கும் போதோ இல்ல க்ஷுதேன்னு சொல்ற, அதாவது தும்மல் வந்தது இருமல் வந்தது, ஆனால் எப்பவுமே பகவான் நாமாவை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை நம்ம வச்சுக்கணும். தும்மல் வந்ததுன்னா அப்படின்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவா, பெரியவாள்ல ஜனார்தனா அப்படின்னா ஏதாவது சொல்லுவா. குழந்தைகளுக்கு தும்மல் வந்தாலே ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரியாக இருமல் தும்மல் முதலானதெல்லாம் வந்தா கூட அது முடிச்ச உடனே பகவான் நாமாவை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை நாம் வைத்துக்கொண்டு ஏதாவது நாமத்தை சொல்லி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியாயோகம் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே பார்த்தோம். எந்த காரியத்தை செய்தாலும் கூட பகவானோட நாம சம்பந்தப்பட்டுட்டே இருக்கணும், அந்த சம்பந்தத்தை விடக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் கொடுத்தார. இப்ப இந்த விரதத்துல பங்குனி மாசம் பௌர்ணமியில் நடக்கக்கூடிய இந்த விரதத்துல ராத்திரி வேளையில விசேஷமான அர்ச்சனை இருக்கான், ஏன்னா பௌர்ணமியில ராத்திரியில சந்திரோதயம் ஆகும் இல்லையா. அப்போ இந்து ஸ்வரூபம் ஹரிமீஸ்வரம், சந்திரஸ்வரூபனாக பகவான் இருக்கானாம். எப்படியானால் கார்த்தாலையும் சாயங்காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணும் போது சூரியஸ்வரூபமா இருக்கக்கூடிய பகவான், அதாவது சூரிய மண்டலத்திலே இருக்கக்கூடிய பகவானுக்கு அர்க்ய பிரதானம் காயத்ரி ஜபம் எல்லாம் பண்றோம். சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி பூர்ணமான சந்திரனுக்குள்ள பகவான் இருக்கானா, சந்திர மண்டலத்துக்குள்ள. அதனாலே அந்த பகவானை குறிச்சு இந்த விரதம். லக்ஷ்மியா சமன்விதம் தேவம், பிராட்டியாரும் கூட இருக்காரா, சூரிய மண்டலத்திலையும் பிராட்டியாரும் கூட இருக்க, அந்த மாதிரி சந்திர மண்டலத்திலையும் பிராட்டியாரும் கூட இருக்க. சம்யக் அத்யேன பூஜையேத் நக்தஞ்ச புஞ்சீத நரஹ தைலக்ஷார விவர்ஜிதம். அது மாதிரி ராத்திரி வேளையில இந்த விரதம் வந்து ராத்திரியில ஆகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க, ஆனா ராத்திரியில தைலங்கள் எல்லாம் கூடாது அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்க. தைலம்னா எள்ளு, எள்ளும் எள்ளு சம்பந்தப்பட்ட வஸ்துவும் கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு ராத்திரி வேளையில, அதை அந்த விரதத்துல விசேஷமாக கடைபிடிக்கணும். ததைவ சைத்ர வைசாக ஜேஷ்டேஷு முனி சத்தமா அர்ச்சையே தேதா புரோக்தம் பிராப்தே பிராப்தே தூதத்திலே. அந்த மாதிரி பங்குனி மாசம் மாத்திரம் இல்ல, பங்குனியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சித்திர மாசம் வைகாசி மாசம் ஆனி மாசம் எல்லாமே மாசமுமே அந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது பௌர்ணமி அர்ச்சனைங்கிறது விசேஷம். இது இன்னும் கூட சில புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு, குறிப்பாக இந்த அனந்த பத்மநாப சுவாமி கஷேத்திர மகாத்தியத்துல அதுல கூட இந்த பௌர்ணமி விரதம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. பௌர்ணமி இன்னைக்கு பகவானை பூஜிச்சா விசேஷமான தினம், விசேஷமான விரதம் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி அடுத்தது ஆஷாடே ஸ்ராவணே மாசி பிராப்தே பாத்ரபதே ததா சித்திர வைகாசி ஆனி மாதிரி ஆணி ஆடி ஆவணி முதலான மாசங்கள். ததைவ ஆஸ்வயுஜே சீதரஞ்ச ஸ்ரீயாச சம்யக் சந்திரமசே தத்வா புஞ்சீத அர்க்யம் யதாவிதி. சந்திரனுக்கு அர்க்யம் சமர்ப்பிக்கணும், ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியில சந்திரனுக்கு அர்க்யம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி ரீதியில சந்திரனுக்கு அர்க்யங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி விசேஷமாக இருக்கணும். அடுத்தது கார்த்திகாதிஷு, எல்லா மாசமே சொல்ற, ஒவ்வொரு மாசமும் எடுத்து சொல்ற. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாசமும் அந்த மாதிரி விரதம் இருந்து அதுக்கப்புறம் பாரணம் இருந்து அந்த விரதத்தை நம்ம வந்து சமாப்தி பண்ணணும். அதுல வந்து கீத வாத்தியாதிக்கம் பாட்டியம் ததா கிருஷ்ணஸ்ய வாகதா காரியேச்சேவசிய பாரணே பாரணே கதே. கீதம் வாத்தியம் நல்ல பாட்டுகள் நல்ல வாத்தியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணணும். பகவத் சம்பந்தப்பட்ட பாட்டுகள் வாத்தியங்கள் இதெல்லாம் பெருமாளுக்கு ஆராதனம், அதனால அதெல்லாம் செய்யணும். கிருஷ்ணசிவா கதாக பகவானுடைய கதைகள் தான் நிறைய கேட்கணும், நிறைய சொல்லணும், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஒரு விரதத்துல இதெல்லாம் சேர்ந்தது. இப்படி எல்லாம் விரதம் இருக்கிறவன் யாவந்தி ஏதத் விதானேன பாரணேனாச்சதி பிரபும் தாவந்தி ஜென்மான்ய சுகம் பிராப்னோதி இஷ்ட வியோகஜம். இந்த மாதிரி எத்தனை விரதம் இருக்கானோ அத்தனை ஜென்ம அவனுக்கு வந்து சுகம் இருக்கும், அசுகங்கள் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்ற. தேவஸ்ய பிரசாதேன மரணே பிராப்ய தஸ்மதி குலே சதாம் ஸ்பீததனே போகபுக்தாயதே நரஹா. கடைசியில பகவானுடைய ஸ்மரணமே கூட வந்து அவனுக்கு மோட்சமே கிடைக்கலாம் ஒரு கால விசேஷத்திலே அப்படின்னு இந்த விரதத்தை சொல்லி முடிக்கிறார். அடுத்தது அத ஷஷ்டோத்யாய ஆறாவது அத்தியாயம். எஸ்ய நாம்னி ஸ்மிருதே மர்த்யா சமுத்கிராந்தேரணந்தனம் பிராப்னோதி சாஸ்வதம் ஸ்தானம் நத பூஜ்ய தரோஹி சஹா அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு ஸ்லோகம் இதுல இருக்குன்னு எடுத்திருக்கார். சரி, இப்போ இந்த அத்தியாயம் பார்க்கலாம். ஸ்ரோதுமிச்சாமி அஹம் தாத யமமார்க்கம் சுதுர்கமம் யதா சுகேன செய்யாந்தி மாணவாஹ தத்வதஸ்வமே அப்படின்னு யம மார்க்கத்தை பத்தி கேள்வி வருது. பின்னாடி விசேஷமா சொல்ல போற, பகவானுடைய நாமஸ்மரணம் பண்ணான்னா அப்ப யமகதி அப்படிங்கிறது கிடையாது, அதாவது யமலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அத ரொம்ப சுகமாக மனுஷர்கள்லாம் யமலோகத்தை கடந்து யமோ வைவஸ்வதோ ராஜா என்று சொல்லப்பட்ட பகவான் அந்த பகவானுடைய லோகத்தை அடைவதற்கான வழி என்ன அதை பத்தி சொல்லும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே கேசவாதி துவாதச திருநாமங்களை உடைய துவாதச மூர்த்திகள் அவர்களை பற்றியான ஆராதனம் இங்கே சொல்ல போறார். இப்போ புலஸ்ய உவாச்ச பிரதிமாசந்து நாமானி கிருஷ்ணஸ்ய ஏதானி துவாதச கிருதோபவாசா சுஸ்நாதா பூஜயித்வாதார்த்தனம் உச்சாரேன் நரோபேதி சுசுகே நைவ தத்பதம். ஒவ்வொரு மாசமும் பகவானுடைய ஒவ்வொரு மூர்த்தியானவர் அந்தந்த மாசத்துக்கு தேவதையா இருக்கார். மார்கழி மாசத்திலேருந்து ஆரம்பம், மார்கழி மாசம் கேசவன் அப்படிங்கிறவர் தேவதை, அதிலிருந்து ஆரம்பிச்சு பன்னெண்டு மாசத்துல பன்னெண்டு தேவதைகள் பகவானுடைய பன்னெண்டு வியூக மூர்த்திகள் கேசவ நாராயண மாதவ கோவிந்தா சொல்றோம். அந்த தேவர்களை அந்தந்த தேவதைகளை அதாவது அந்தந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானை விசேஷமாக ஆராதனம் பண்ணணும். பண்ணால் சுகேன இவ ரொம்ப சுகமாக இவன் யமலோகத்தை கடந்து மேலே போவான் அப்படின்னு. ததோ விப்ராய வைரத்யாது உதகும்பம் சுதக்ஷிணம் உபானத் வஸ்திரை பஞ்ச சத்திரம் கனகமே வச்ச அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாசமும் யார் யாரு அப்படிங்கறத பத்தி சொல்றார். கேசவம் மார்கசீர் சேது பௌஷே நாராயணம் ததா மாதவம் மாகமா சேது கோவிந்தம் பால்குனே ததா விஷ்ணும் சைத்ரேத வைசாகே ததைவ மதுசூதனம் ஜேஷ்டே திரிவிக்ரமம் தேவம் ஆஷாடே வாமனம் ததா ஸ்ராவணே ஸ்ரீதரம் சைவ ரிஷிகே சேதிஜாபரம் நாம பாத்ரபதே மாசி கீயதே புண்ணியகாங்க்ஷிபிஹி பத்மநாபஞ்சா ஸ்வயுஜே தாமோதரமதப்பரம் கார்த்திகே தேவதேவேசம் ஸ்துவன் தரதி துர்கதிம் அப்படின்னு நம்ம திருப்பாவை வியாக்கியானத்தில் அழகாக ஒரு விஷயம் சாதிக்கிறார். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாம் சொல்லும்போது மார்கழி மாசத்துக்கு கேசவன் தேவதை, ஆண்டாளுடைய திருப்பாவைக்கும் கேசவன் தான் தேவதை, வங்க கடல் கடைந்த மாதவானை கேசவனே திங்கள் திருமுகத்து அப்படின்னு இருக்கு அப்படின்னா நடுவுலையும் கேசவ நாமங்கள்லாம் வந்திருக்கு. அதனால கேசவன் தேவதையானபடினாலே மார்கழி மாசம் ஆரம்பிச்சா விசேஷம் அப்படின்னு அதை பத்தியான விசேஷமான விவரங்கள்லாம் அங்கே வியாக்கியானங்கள் நாம் சேவிக்கிறோம். இங்கே ஸ்ரீ விஷ்ணு தர்மத்தை இந்த மாதிரி பன்னெண்டு மாசத்துக்கும் பன்னெண்டு தேவதை. சுவாமி தேசிகன் கூட இந்த கேசவாதி நாமங்களை பத்தி பன்னிரு நாமங்கள்லாம் சொல்லும் போது ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தேவதையாக இருக்கார், ஒவ்வொரு திக்குக்கும் தேவதையாக இருக்கார், அந்த விஷயங்கள் எல்லாம் சூச்சனம் பண்ணியிருக்கார். அதனால அந்தந்த பகவானே அந்தந்த மாசத்துல விரேதமா விசேஷமா ஆராதிச்சு இதே போல சம்வத்சராந்தே பிதவா பிரதிமா சந்திஜான் புனஹா அப்படி இல்லாட்டா சில பேர் சம்வத்சரம் முடிச்ச கடைசியில எல்லாரையும் சேர்த்து வச்சு பன்னெண்டு தேவதைகளும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணுவா. அப்படியும் பண்ணலாம், இது முடியாட்டா அதுவும் பண்ணலாம், ஒவ்வொரு மாசம் பண்ணணும். அப்படி இல்லாட்டா ஒரு சம்வத்சரம் முடிச்சு சேர்த்து வச்சு இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இகவை ஸ்வஸ்ததாம் பிராப்ய மரணே ஸ்மரணம் ததா யாமியக்லேசம் அசம்பிராப்ய ஸ்வர்கலோகே மகீயதி ததோ மானுஷ்யமாசாத்ய நிராதங்கோ கதஜ்வரஹ தனதான்யவதி ஸ்பீதே ஜன்ம சாதுகுலே அர்ஹதி. இதனுடைய பலன் என்னன்னு கேட்டா, யமலோகத்துக்கு போகாமல் தப்பிப்பான். எப்ப கேசவன்லேருந்து ஆரம்பிச்சுட்டேனும், ஏன்னா கேசவஹா கிளேசநாசனஹ, கேசவ நாமத்தை சொன்னால் யமபட்டர்கள்டேந்து வரம், யமபட்டர்கள்டே பயம் வரவே வராது, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கேசவ நாமத்திலேருந்து ஆரம்பிச்சு இருக்கு இது. அதனால யமனுடைய யாமிய கிளேசம் அப்படிங்கிறது கிடையாது. அதான் கேசவன் சொன்னாலே கிளேசம், கிளேசம் இல்லாதவன், கஷ்டத்தை ஒழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். சொர்க்கலோகே மகியதே, அதுக்கப்புறம் மனுஷலோகத்துல அவன் பிறந்தா கூட, சொர்க்கலோகத்தை தாண்டி அடுத்த ஜென்மத்தில் மனுஷலோகத்துல பிறந்தா கூட, சாது குலே அப்படின்னு நல்ல சீவைஷ்ணவ குலத்திலே அவன் பிறப்பான். அதனால்தான் கேசவந்தமர் கீமேளமர் ஏழு ஏழு பிறப்பும் மா சதிரிதி பெற்று நம்முடைய வாழ்வு வாழ்கின்றவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கேயும் துவாதச நாமத்தை இட்டு, பகவானுடைய திருநாமம் துவாதச திருநாமத்தை இட்டு ஆழ்வார் பன்னெண்டு பாசுரங்கள் பாடுகிறார். அதுலயும் முதல்ல கேசவந்தமர் கீழ்மேளமர் ஏழு ஏழு பிறப்பும் மா சதிரிதி பெற்று அப்படின்னு யமனை கடந்திருப்பார் மாத்திரம் இல்ல, இன்னும் முன்னாடி பின்னாடி அடுத்தடுத்த ஜென்மங்கள்லாம் கூட அவன் சகல க்ஷேமத்தையும் அடைவான். இவனுடைய பிற்பின் ஏழு சந்ததி, முன் ஏழு சந்ததி எல்லாத்தையும் அவன் உய்ய வைப்பான். அப்படிலாம் விசேஷமா சாதிக்கிறார். அங்கேயும் கேசவன் திருநாமத்தை வச்சுதானே ஆரம்பிக்கிறார். அந்த ரீதியில அதுக்கெல்லாம் மூலமாக இந்த ஸ்ரீ விஷ்ணு தர்ம வசனம் இருக்குமோ அப்படின்னு தோன்றது. அதனாலே அவன் தனதான்யவதி ஸ்ரீ தேஜன்ம சாது குலே அருகதின்னு இப்படி கேசவ நாமத்தை சொல்லி பூஜை பண்ணவன் மா சதிரிதி பெற்று நல்ல சாதுரியம், அதாவது அவனுடைய குடும்பத்துல எல்லாருமே பகவத் பக்தர்களாக பாகவதர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை நாம் இங்கு சேவிக்கிறோம். அடுத்தது ஏழாவது அத்தியாயம். தாத்ய உவாச உபவாச விரதானீக கேசமாராதனம் பிரதி மமாச்சக்ஷமஹாபாக பரம் கௌதூகலமிகிமே புலஸ்திய உவாச. தாத்யர்க்கு புலஸ்தர் சொல்வதாகத்தானே வந்துட்டு இருக்கு முதல்ல இருந்து. அப்போ இந்த கேசவாதி ஆராதனம் பத்தி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். சுருக்கமா சொல்லி முடிச்சுட்ட, பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு தேவதைகள், இப்ப கேசவாதி தேவதைகள் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டார். இதே கொஞ்சம் விஸ்தாரமாக திதி நட்சத்திரம் முதலானதெல்லாம் உட்பட சேர்த்து இந்த விரத தினங்கள்லாம் எது எப்படி இருக்கணுங்கிறத பத்தி சொல்லணும் அப்படின்னு அவர் பிரார்த்திக்கிறார். அப்ப இவர் ஆரம்பிக்கிறார். காமான் யான் யான் நரோ பக்தோ மனசே சிதிகேசவாத் விரதோபவாசனாத் பிரீதா தான் தான் விஷ்ணு பிரயச்சதி ரத்ன பர்வதமாருஹ்ய யதா ரத்னம் மகாமுனி சத்வானுரூபமாதத்தே ததா கிருஷ்ணான் மனோரதானே. இந்த விரதங்கள்லாம் விசேஷமானது, என்னென்ன நாம் ஆசைப்படுறோமோ எல்லாத்தையும் இந்த விரத உபவாசங்கள்னாலே கேசவன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படியானால் ரத்ன பர்வதத்துல ஏறினவன் ரத்தனம் என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்து நூறுவான். உனக்கு ரத்தன பர்வதம் கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்க, கையில மண்ணு பர்வதம் தான், மண்ணை தான் கையில எடுத்து நூறுவோம். ரத்தன பர்வதம்னா ரத்னத்தை எடுக்கலாமே, அவன் முடிஞ்சவரை ரத்னத்தை எடுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இந்த விரதம் இருந்து கிருஷ்ணனை ஆராதனம் பண்றவன் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இவனுக்கு முடிஞ்சவரை என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், கிருஷ்ணன் கிட்ட சகல பலமும் கிடைக்கும். கிருஷ்ணன் ரத்த பர்வதம் போல, அப்போ ரத்த பர்வதத்தில் அவன் பர்வதத்தையே ஆத்துக்கு கொண்டு வர முடியாது. ஒரு பிடி ரெண்டு பிடி ரத்தனத்தை போட்டுன்னு வரலாம், இல்ல ஒரு பையில எடுத்துன்னு வரலாம், அவ்வளவுதானே. அந்த மாதிரி கிருஷ்ணன் கிட்டேந்து உங்களால எவ்வளவு பலம் வாங்கிக்க முடியுமோ அவ்வளவு பலம் வாங்கிக்கலாம், சகல பலமும் கொடுக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு. மார்கசீர் சந்தியோ மாசம் ஏகபுக்தேன யாட்சிபேத் குருவன் வை விஷ்ணு சுஸ்ரூஷாம் சதேசே ஜாயதே சுபே. இங்கெல்லாம் ஏகபுக்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. ஏகபுக்தம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாத்திரம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு உபவாசம் இருக்கிறது ஏகபுக்தம் அப்படின்னு பெயர். முக்காவாசி விரதங்கள்லாம் அப்படிதான் இருந்தது, அதாவது வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், சிரவண விரதம், இவெல்லாம் இந்த ஏகபுக்த நியமத்தில் தான் இருக்கா. ஒரு வேலை மாத்திரம் ஆகாரம் அப்படிங்கிற நியமம், அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லட்டா ஏதாவது பலகாரம் பண்ணுவாளா. இந்த விரதத்துல இது ஒரு விரதம், ஏகாதசிங்கெல்லாம் பூர்ணமான உபவாசம் இருக்கக்கூடிய விரதம். இது அப்படி இல்லாமல் ஏகபுக்த விரதம் அப்படிங்கிற விரதத்துல இருக்கு. ஒருவேளை மாத்திரம் பகவத் பிரசாதமாக ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு. அப்போ மார்கசீர் சமாசம் மார்கழி மாசத்துல விஷ்ணு சுஸ்ரூஷா பண்ணிட்டு ஏகபுக்த விரதத்தோட இருக்கிறவன் ச தேசே ஜாயதே சுபே. அவனுக்கு நல்ல நல்ல அடுத்த ஜென்மத்துல நல்ல சுபமான வம்சத்துல சுபமான திவ்ய தேசத்துல அவனுக்கு ஒரு பிறப்பு இருக்கும். பௌஷமாசம் ததாதாத்ய ஏகபுக்தே நயாட்சிபேத் சுஷ்ருஷ்ண பரசௌரேஹே நரோகி நச்ச ஜாயதே. அது மாதிரி மார்கழி மாசம் ஆனப்புறம் தை மாசம், இதுக்கெல்லாம் சாந்திரமானத்துல பேர் வச்சிருக்கேன். நான் வந்து புரியணுங்கிறதுக்காக அப்படி சொல்றேன். ஆனா அதாவது மாசமே பௌர்ணமியிலேருந்து தான் கணக்கு. அதுல பௌஷ மாசம் அப்படின்னு அடுத்து வரும் தை மாசம். அதுல இந்த விரதம் விசேஷமா யார் இருக்கானோ, ஏகபுக்த விரதத்தோட யார் இருக்கானோ அவனுக்கு அடுத்த ஜென்மத்துல பகவானுடைய கைங்கரியங்கள்லாம் ரொம்ப நிறைய ஆகும். தடை இல்லாமல் கைங்கரியத்துக்கு நடக்கும். கைங்கரியத்துக்கு தடையா இருக்கக்கூடிய சரீர அஸ்வாஸ்தியம், சரீர ரோகம் முதலானதெல்லாம் இருக்காது. கபையே தேகபுக்தேன சுஸ்ரூஷுரியச்ச பால்குண்ணம் சௌபால் மாக மாசம் விட்டனே, மாக மாசம் திஜஸ்ரேஷ்ட ஏகபுக்தேன யாட்சபேது விஷ்ணு சுஸ்ரூஷ்ண பரஹா சகுலே ஜாயதே சதா. மாசி மாசம் அதே மாதிரி விரதம் இருந்தால் நல்ல மகான்களுடைய குலத்திலே அவன் பிறப்பான். கபையே தேகபுக்தேன சுஸ்ரூஷுரியச்ச பால்குணம் சௌபாகியம் ஸ்வஜனானாம் ச சர்வேஷாம் ஏதி சோன்னதிம். பால்குணத்திலே பங்குனியிலே இந்த விரதம் இருக்கிறான். நல்ல சௌபாகியத்தை அடைவான், நல்ல உயர்வை அடைவான். சைத்திரம் விஷ்ணுபரோ மாசம் ஏகபுக்தேனையா கிபேது சுவர்ணமணி முக்தாத்யம் ச காருஹஸ்யம் அவாப்னுயாது. சைத்திர மாசத்துல இந்த விரதத்தை இருந்தானால் நல்ல சுவர்ணமணி முத்துக்கள் அதுகளோட அவன் சேர்த்து கிரகஸ்த தர்மத்தை உசத்தியாக அனுஷ்டானம் பண்ணி சௌக்கியமா இருப்பான். கிரகஸ்த தர்மத்தை நன்னா உசத்தியா அனுஷ்டானம் பண்ணா கொஞ்சம் பைசா இருந்தா தான் முடியும், கேட்டா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கிரகஸ்த தர்மங்கிறது நிறைய பேருக்கு அன்னம் போடணும், இந்த மாதிரிலாம் இருந்தா விசேஷமா இருக்கும். அதனால எல்லாருக்கும் எல்லா உபகாரம் பண்ணணும், அதிதி சேவனங்கள்லாம் பண்ணணும். கொஞ்சம் பைசா இருந்தா நல்லது, நிறையானு இல்லை. கிரகஸ்த தர்மத்துல நன்னா விரதம் இருக்கணும்னா விரதம் இல்லை, நன்னா வந்து அதிதி பூஜனங்கள்லாம் பண்ணா நிறைய பைசா இருக்கணும். அந்த பைசா தான் இவனுக்கு கிடைக்கும். அந்த பைசா வச்சுட்டு பகவத் பாகவத கைங்கரியம் பண்ணிட்டு சௌக்கியமா இருப்பான். அந்த மாதிரி வைசாகத்துல என்ன ஆகும் கேட்டா, யா க்ஷிபே தேகபுக்தேன வைசாகம் பூஜையேது ஹரிம் நரோவா எதிவானாரி ஞாதீனாம் சிரேஷ்டதாம் பிரஜயது. வைசாகத்தில் இந்த விரதம் இருக்கிறவன் அவன் ரொம்ப சிரேஷ்டனா இருப்பான். அவ குலத்திலேயே இவன் தான் ரொம்ப படிச்சவன், இவன் தான் ரொம்ப பக்தன், இவன் தான் விஷயம் தெரிஞ்சவன் அப்படின்னு இவனை எல்லாரும் கொண்டாடும்படியாக அந்த குலத்துல இருப்பான். கிருஷ்ணார்பிதமனா ஜேஷ்டமேக புக்தேனயா க்ஷிபேதே ஐஸ்வர்யமதுலம் சிரேஷ்டம் புமான் ஸ்ரீவாபிஜாயதே. ஆணி மாசத்துல கிருஷ்ணன்கிட்ட மனசை அர்ப்பணம் பண்ணி இந்த விரதத்தை யார் இருக்கானோ அவனுக்கு நல்ல ஐஸ்வர்யம், சிரேஷ்டமான ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனாலே அவன் பகவத் பாகவத ஆராதனம் பண்ணிட்டு இருப்பான். ஆஷாடமேக புக்தேன யோனையே த்விஷ்ணு தன்மனாக பகுதான்யோ பகுதனோ பகுபுத்திரே. ஆஷாட மாசத்திலே இந்த விரதம் இருந்தால் நிறைய தானியங்கள், நிறைய புத்திரர்கள் எல்லாம் வரப்பா, எல்லா குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பா. கபையே தேகபுக்தேன சிராவணம் விஷ்ணு தற்பராக தனதான்ய ஹிரண்யாட்யே குலேச ஜாதி வர்தன. ஆவணி மாசத்துல இந்த விரதத்துல இருக்கிறவனுக்கு நல்ல தனதானிய சமிருத்தியோடு கூட ஒரு பிறப்பு கிடைக்கும். அந்த மாதிரியாக ஏகாஹாரோ பாத்ரபதம், பாத்ரபதத்தில் எஸ்ச கிருஷ்ணபராயணா தனாட்யம் ஸ்பீதம் அசலம் ஐஸ்வர்யம் பிரதிபத்யதே. அப்போ அவனுடைய ஐஸ்வர்யத்துல எந்த குறவுமே வராது. அதாவது ஐஸ்வர்யம்னா சில சமயம் ஸ்திரமா இருக்காது, ஆனா இவனுடைய ஐஸ்வர்யம் ஸ்திரமா இருக்கும்படியாக இவன் வந்து நிரந்தர பணக்காரனாக ஆவான். நயம்ச்ச ஆஸ்வைஜம் விஷ்ணு பூஜையேத்து ஏகபோஜன தனவான் வாகனாட்யச்ச பகுபுத்திரச்சாயதே. அடுத்த ஐப்பசி மாசத்துல இந்த விரதம் இருந்தால் வாகனாட்யா அப்படின்னு நிறைய வாகனங்கள்லாம் அவனுக்கு கிடைக்கும். அதுல அவன் சந்தோஷமா போயிட்டு இருப்பான். கார்த்திகே ஜெய்கதா புங்கே எஸ்ட விஷ்ணு பரோணரா சூரஸ்ய கிருதவித்ய பகுபுத்திரச்சாயதே. கார்த்திக மாசத்துக்கு விரதம் இருந்தால் நல்ல கிருதவித்ய, நல்ல பண்டிதனாவும் ஆவான், கட்டிகாரனாவும் ஆவான். அதான் காரிய சாமர்த்தியம் இருக்கும், ஞானத்துல பாண்டித்யம் இருக்கும், ரெண்டுமாக ஆயிடுவான். எஸ்து சம்வத்சரம் பூர்ணம் ஏகபுக்தோ பவேந்தர அஹிம்ச சர்வபூதேஷு வாசுதேவ பராயணஹ. எல்லா மாசமும் இந்த விரதம் இருந்தானா அவன் சர்வபூதேஷு அஹிம்சக, பகவானே நினைப்பவனாக எந்த உயிரினங்களையும் துன்புறுத்தாமல் அவன் ஆனந்தமாக இருந்திருப்பான். நமோஸ்து வாசுதேவே தியகாஷ்டசதம் ஜபேத் நமோஸ்து வாசுதேவாயா அப்படின்னு ஒரு மந்திரம் மாதிரி சொல்ற. இதையே 108 வாட்டி அப்படியே ஜபம் பண்ணினா இந்த விரதத்துல இது ஒரு அங்கம் போல இருக்கு, அவன் விசேஷமான பலனை எல்லாம் அடைவான். தச வருஷ சகசிராணி சொர்க்கலோகே மகீயதே தக்ஷயாதிகத ஆகத்ய மகாத்மியம் பிரதிபத்யதே. அடுத்த ஜென்மத்துல என்ன பலன் கிடைக்கிறதுன்னு கிட்டோம், அடுத்த ஜென்மத்துல அவனுக்கு இந்த விசேஷமான பலன்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10,000 வருஷ காலம் சொர்க்கலோகத்துல இருந்துட்டு ஆனந்தமா இருந்துட்டு அடுத்த ஜென்மத்துல இந்த மாதிரி பிறப்பை அடைவான் அப்படின்னு. உபவாசான் இமான் குர்வான் பலான் ஏதான்யவா புனியாது ஜெகத்பதிம் ஜெகத்யோனிம் ஜெகநிஷ்டம் ஜெகத்குரும் ஜெகச்சரண்யம் ஜனஜனைஹி சோச்சதே நரோஜனஹ எஸ் நாம்னி ஸ்மிருதே மர்த்தியஹ சமுத்கிராந்தேரனந்தரம் பிராக்னோதி சாஸ்வதம் ஸ்தானம் தத பூஜ்யத ரோஹிசஹ. பகவானுடைய நாமஸ்மரணம் பண்ணாலே விசேஷமாக பலம் எடுக்கும் அப்படின்னு இருக்கிறபடினால பகவானுடைய நாமஸ்மரணத்தோடு கூட விரதம் அதுவும் சேர்ந்து இருக்கும்பொழுது அவன் இந்த மாதிரி விசேஷ பலங்கள்லாம் கிடைக்கும். மாத்திரம் இல்லாமல் அவன் பூஜ்யதராக லோகத்துல எல்லாரும் அவனை கொண்டாடும்படியான உன்னதமான நிலையிலும் அவன் இருப்பான். பராபரம் சுகிருதவதாம் பராங்கதிம் ஸ்வயம்புவம் பிரபவன் நிதானோ வியயம் சனாதனம் எத் அமிர்தம் அச்சுதம் த்ருவம் பிரவிஷ்யதம் ஹதி அமரத்வமஸ்மிதே. அது மாத்திரம் இல்லாமல் பகவானை இப்படி விசேஷமாக விரதம் மூலமாக ஆராதனம் பண்ணக்கூடியவன் அமரத்துவம் அஸ்மிதே அப்படின்னு அவன் தேவர்களில் ஒருவனாகவே கூட அவன் ஆகிவிடுவான் அப்படின்னு ஒரு விஷயம். அதுவா அமரத்துவம் அப்படின்னா மோட்சத்தையும் அடைவான். ஏன்னா அமரகா அமிர்தகான்னா மோட்சத்துக்கு பேர். அதனால பிற்காலத்தில் அடுத்தடுத்த ஜென்மத்தில் நல்லதா வருவான் அப்படிங்கிறது மாசம் இல்லாமல் பிற்காலத்திலேயும் அவன் வந்து விசேஷமாக பகவானையே ஸ்மரிச்சு பகவத் பக்தனாக ஆகி அவன் மோட்சத்தையே இறுதியில் பெறுவான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அடுத்தது அத அஷ்டமோத்யாயா, இது 7வது அத்தியாயம் ஸ்ரீ விஷ்ணு தர்மே. இங்க வந்து ஏகபுக்த விதிஹி அப்படின்னு 7வது அத்தியாயம். 8வதுல இன்னும் சில விரதங்கள்லாம் சொல்ற. வம்சம் வளர வேண்டும் என்பதற்கான ஸ்ரீ விஷ்ணுவை பற்றிய விரதங்கள் இங்கே விரிவாக காட்டப்படுகின்றன. சிவசங்கராச்சார சுவாமி இந்த மாதிரி அந்தந்த இடத்துல என்னென்ன விஷயம் இருக்குங்கிறதையும் சாதிச்சிருக்க, அந்த சுவாமியுடைய அனுகிரகம் ஒன்று இருக்கு. அதனால அடுத்தது 8வது அத்தியாயம். புலஸ்ய உவாச ஸ்ருணு தார்பிய பரம் காமியம் விரதம் சந்ததிதம் ரிணாம் யமுபோஷண விச்சேதா பிதிருபிண்டஸ்ய ஜாயதே. நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கணும், வம்சம் தொடர்ந்து இருக்கணும், அது ஒரு முக்கியமான ஒரு தர்மம். பிரஜா துந்தும் மாவ்யவச்சே அப்படின்னு வேதம் சொல்றது. நிறைய படிச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்து எனக்கு வந்து அடுத்து சந்ததி அபிவிருத்தியெல்லாம் எனக்கு தாற்பயம் இல்லை, அதெல்லாம் நோக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு தர்மம், மேல்மேல சந்ததி அபிவிருத்தி அப்படிங்கிறதும் ஒரு தர்மமா இருக்கு. அப்படின்னால அதையும் விடாமல் நம்ம ரட்சிக்கணும் அப்படின்னு வேதம் பல இடத்துல எடுத்து சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்ச சந்ததிகள் இல்லாம இருந்தா என்ன பண்றது, கஷ்டமா இருக்கும். இப்ப அதுக்கான சில விரதங்கள்லாம் உண்டு. இப்ப அதுக்கு என்ன விரதம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்குமே பகவானை குறிச்சுதான் விரதம். ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு விஷயம் வரும், குழந்தை இல்லாம ஒருத்தர் இருக்க. இப்ப அதுக்கு என்ன விரதம் எல்லாம் யார பூஜைக்கெல்லாம் கேட்கற. அப்ப மருஜிகள்லாம் சொல்ற, இந்த யார பூஜைக்கெல்லாம் கேள்வியை தப்புங்களா அவ. ஏன்னு கேட்டா எந்த பலன் வேணாலும் பகவான் தான் பூஜிக்கும், பகவான் தான் முதல்ல. அப்படி பகவானை பூஜிக்க மனம் இல்லாதவாள் தான் யார பூஜிக்கிறா அப்படின்னு கேள்வி வரும். அப்ப அதுக்கு ஒருத்தருக்கும் ஒருத்தர் இருக்கார். இந்த பலன் கிடைக்கணும்னா இவர், இந்த பலன் கிடைக்கணும்னா அவர், அந்த பலன் கிடைக்கணும்னா அவர் அப்படின்னு அவள பூஜிக்கணும். பகவானை பூஜிக்கணுங்கிறது முதல், அது காமன். அவர் எல்லா பலனும் பகவானுக்கு சேர்ந்து கிடைக்கும். அதனால நீ அந்த கேள்வி கேட்காத, குழந்தை வேணும்னு அவன் இது பண்றான், குழந்தைக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் கேட்கறான், எந்த பகவானை பூஜிக்கலாம் யார பூஜிக்கலாம் கேட்கும்போது இந்த மாதிரி பதில் வரும். அப்புறம் அந்த பிரஜேதஸ் அப்படின்னு பெயர், அவனுடைய குழந்தைகள் தான் பிராஜேதஸர்கள் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ரீதியில அவன் வந்து பகவானை குறிச்சு யாகம் பண்றான், அந்த யாகத்துல பகவானே நேர வர அப்படின்னு அவனுடைய சரித்திரம் பாகவதத்தில் வரும். அந்த மாதிரி ரீதியில இப்ப எந்த விரதமானாலும் பகவானை குறிச்சு விரதம் இருக்கணும், இருந்தானா கட்டாயம் பணம் வரும், குழந்தைகள்லாம் அபிவிருத்தமாகும். அப்ப என்ன கேட்டா பித்திருக்களுக்கு வந்து விசேஷமான சந்தோஷம். உண்மையில பித்திருக்களை குறிச்சு இந்த விரதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வரும். அதாவது பித்திருப்பத்துல இருக்கிற பகவானை குறிச்சு. ஏன்னா பித்திருக்கள் பித்ரு ரிணம் தானே, பித்திருக்களுக்கு கடன் பட்டிருக்கோம் நம்ம, அந்த கடன் போகணும்னா சந்ததி அபிவிருத்தி பண்ணணும். அதனால அந்த ரீதியில வந்தது. கிருஷ்ணாஷ்டமியாம் சைத்திர மாசே ஸ்நாத்தோ அனு யதமானசஹ कृष्णम अभ्यर्थ्य पूजाञ्च देवक्त्या कुरुते तु यः निराहारो जपन् नाम कृष्णस्य जगतपतेः उपविष्टो जपस्नानक्षुत प्रस्कलितादिषु पूजायाञ्चापि कृष्णस्य सप्तवारान् प्रकीर्तयेत् पाषण्डिनो विकर्मस्थान् नालपेच्छैव नास्तिकान्। चित्रमासम् கிருஷ்ணாஷ்டமியில பித்திருக்களை குறிச்சு இருக்க வேண்டிய விரதம் மாதிரி இது. ஏன்னு கேட்டா பித்திருக்களுடைய தினம்ங்கிறது கிருஷ்ணபக்ஷம், அதுலயும் அஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷமான தினம் அவர்களுக்கு, அதனால அது பித்திருபக்ஷம்னே பேர் இருக்கு கிருஷ்ணபக்ஷம். அதுல வந்து ஸ்நாதக விரதத்துக்கு தேவையானது ஸ்நாதக, ரொம்ப ஸ்நானம் விரத தினத்துக்கு கத்தன் முதல்ல ஸ்நானம் பண்ணணும், அப்புறம் சுத்தமா இருக்கணும், என்ப தீட்டு கிட்டலாம் மற்ற நாள் மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நியதமான சகா ரொம்ப சரத்தியான மனசோடு கூட இருக்கணும், கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணணும், நிராகாரம் இருக்கணும் அப்படின்னு, அப்புறம் ஜபம் ஸ்நானம் இதெல்லாம் பண்ணணும். எந்த எப்போ வந்தாலும் பகவன் நாம கீர்த்தனை பண்ணிட்டே இருக்க, முன்னாடி சொன்ன மாதிரி பிரஸ்கலிதாதி சூக்கள் விழுந்தாலோ தூங்கினாலோ இருமினாலோ அப்போ பகவன் நாமத்தை ஸ்மரிக்கணும். பகவன் நாமத்தை ஸ்மரிக்கும் போது ஏழு தடவை ஸ்மரிச்சா விசேஷம், எப்படியான காத்தால இருந்து கரு கரு கரு கருன்னு ஏழு தடவை சொல்றோம், அந்த மாதிரியாக எப்பவுமே ஒரு தடவை சொல்லிட்டு விடாமல் ஏழு தடவை சொன்னா விசேஷமா. பிரபாத்தே புனஸ்நாதோ தத்வா விப்ராய தட்சிணம் புஞ்சீத கித பூஜஸ்து கிருஷ்ணசீவ ஜெகத்பதேகே. இப்படி விரதம் இருந்து அதுக்கப்புறம் பாலனை இருக்கணும், பாலனை தினமும் விசேஷம். அன்னைக்கும் கார்த்தால முன்னாள் விரதம் இருந்தாச்சு, கார்த்தால வந்து சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை, எப்பவுமே பாலனங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏகாசி விரதம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, மறுநாள் துவாதசி பாலனா அப்படின்னா அன்னைக்கு விசேஷ ஆராதனம் உண்டு, துவாதசி ஆராதனம் அப்படின்னே பெயர் அதுக்கு. அப்படியே கூட சங்கல்பம் பண்ணிக்கலாம், துவாதசி ஆராதனம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம், அதனால அந்த துவாதசி ஆராதனத்தை பண்ணி பெருமாளுக்கு அன்னைக்கு விசேஷமான ஆராதனமாக அதை பண்ணி விசேஷ தினமாக அதை கொண்டாடணும். நம்ம அன்னைக்கு காத்தாலேருந்து பகவத் சிந்தையோட கூடவே அப்படியே இருந்துட்டு இருக்கணும், அப்படி பண்ணிதான் பாரணியை முடிக்கணும். தவிர துவாதசி அப்படிங்கிறதுனால ஆகாரம் தான் பிரதானம் அப்படிங்கிறது கிடையாது, புஷ்ப சிந்தா தான் எல்லாத்திலையும் பிரதானம், அதுக்கு அங்கமாக தான் எல்லாமே வரும். அதையும் இங்க சொல்றேன், இப்போ துவாதசி நான் உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த விரதத்துலதான் அப்படிதான். வைசாக ஜேஷ்டியோ செய்வ பாரணம் ஹித்ரிமாசிகம் உபோஷ்ய தேவதேவே சம்ஹிருதேன ஸ்நாபயேத் ஹரிம் ஆஷாடே ஸ்ராவணே செய்வ மாசே பாத்ரபதே ததா உபோஷிதே த்விதீயம் வே பாரணம் பூர்வவத்தது ததைவ ஆஸ்ரயிதம். இந்த மாதிரியாக ஒவ்வொரு மாசமுமே சொல்லியிருக்கு, சைத்திர மாசத்துல ஆரம்பிச்சிருக்க கிருஷ்ணாஷ்டமியில, அது மாதிரி ஒவ்வொரு மாசமுமே நாம இந்த மாதிரி உபவாசம் இருந்து பாரணை இருந்து இந்த விரதத்தை பண்ண வேண்டியது எல்லா மாசத்தையும் சொல்ற. ஏவம் கிருத்த உபவாசிய புருஷஸ் ததாஸ்திரியா ந சந்ததேகே பரிச்சேதா கதா சிதபிஜாயதே. இந்த விரதம் இருக்கிறவனுக்கு, உபவாசம் விரதம் இருக்கிறவனுக்கு புருஷனும் இருக்கலாம் ஸ்திரீயும் இருக்கலாம், அப்ப அவர்களுக்கு சந்ததி அபிவிருத்தி அப்படிங்கிறது வரும். கிருஷ்ணாஷ்டமி இமாம் யஸ்து நரோ யோஷி ததாபிவா உபோஷதீக சாட்சாதம் ருலோகே பிராப்தி நிர்வத்திம் அப்படின்னு கிருஷ்ணாஷ்டமி விரதம் முடிக்கிறது. இத்தேதத் கதிதம் தாபிய மயா கிருஷ்ணாஷ்டமி விரதம் அப்படின்னு, கிருஷ்ணாஷ்டமி விரதம் அப்படின்னு இதுக்கு பெயர் அப்படின்னு முடிக்கிறார். பிராவிருட்காலே துணேமான் சுணு காமியானிமான் பிராவிருட்காலே யதாசேதே வாசுதேவ பயோ நிதோ போகி போகே நிதாம் மாயாம் யோக நித்ராஞ்சமானயன்னே. மழைக்காலத்துல அடுத்த காமிய விரதம் ஒண்ணு இருக்கு, அதை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற. மழைக்காலத்துல தான் பகவான் வந்து சமுத்திரத்துல சயனிக்கிறார், சயன ஏகாதசின்னு சொல்றோமோ இல்லையோ, மாதிரி சயனம் ஆரம்பிக்கிற சமயம். அதனால விசிஷ்டா ந பிரவர்த்தந்தே ததா யஜ்ஞாதிகா கிரியாயா தேவானாம் சா பவேத் ராத்திரி தட்சிணாயன சம்ஹிதா. அப்ப தட்சிணாயனம் வந்துடும், தட்சிணாயனங்கிறது தேவர்களுக்கு ராத்திரி காலம், அதனாலதான் தட்சிணாயனத்துல தேவர்களை குறிச்சு நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ண மாட்டார், தேவர்களை குறிச்சு விசேஷமான காரியங்கள் எல்லாமே உத்தராயணத்துல ஆரம்பிக்கும். உற்சவங்கள் தேவாலயங்கள்ல உற்சவங்களோ, அது மாதிரி நம்மங்கள்ல இருக்கக்கூடிய தேவ காரியங்களோ எல்லாமே உட்காசி உத்தராயணத்துல வரும். ஏன்னா தேவர்கள் முயற்சின்னு இருக்கிற காலம், தட்சிணாயன காலங்கிறது தேவர்கள் தூங்கின்னு இருக்கிற காலம், ராத்திரி காலம் அப்படின்னு வச்சுப்போம். அதனால அதை காட்டுல பகல்ல பண்ணணும், அதனால உத்தராயணத்துல பண்றது விசேஷம். யதா சுபிது கோவிந்தோ யஸ்து மாசம் சதுஷ்டயம் அதசாயி பிரம்மச்சாரி கேசவார்த்தித மானசா. அப்போ இந்த நாலு மாசம் பகவானுக்கு சயனம் இருக்கக்கூடிய நாலு மாசம், பஞ்சாங்கத்தெல்லாம் போட்டிருப்பார், சயனத்துல இருக்கார், அதுக்கப்புறம் படிவனத்துல இருக்கார் அப்படிலாம் வரும். இந்த மழைக்காலம் நாலு மாசத்துல பகவான் வந்து சயனத்துல இருக்கார், அதனால அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் கேட்டா இந்த விரதம் இருக்கணுங்கிற. அதசாயி இந்த விரதத்துல நம்ம மெத்தையில இத்தனை சௌக்கியம்லாம் படுத்தக்கூடாது, தரையில படுத்துக்கணும், பிரம்மச்சாரியா இருக்கணும். கேசவார்ப்பித மானசா நமோ நமோஸ்து கிருஷ்ணாய கேசவாய நமோ நம, நமோஸ்து நார சிம்ஹாய விஷ்ணவே ச நமோ நம அப்படின்னு இதே ஒரு மந்திரமா இந்த மந்திரத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா. மது மாம்சஞ்சயோ மாசான் சதுரஸ்தான் நிரசதி தேவக்ரியார் திருவிஷ்ணோ அனுஸ்மரண தற்பரக, போக்கிய வசூல்லாம் ஈடுபடக்கூடாது இந்த மாசங்கள்ல, தேன் முதலானதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னார். அப்படி இருக்கிறவன் அரோகி தனதானியாக குலே சந்ததிமான், ரோகம் இல்லாமல் நல்ல பைசாவோடு கூட நல்ல சந்ததி அபிவிருத்தியோடு கூட அவன் சௌக்கியமா இருப்பான். சமஸ்த மந்திராணாஞ்சய சுத்தே மதுசூதனே நிர்வத்தியம் குருதே சோபி தெய்வோ வைமானிகோ பவேத், அனேனைவ விதானேன நரோ விஷ்ணு கிரியாபர ஏகாஹாரோ பவேத்யஸ்து சர்வபாபே ப்ரமுச்சதே. இதுவும் ஏகாஹார விதி, ஒருவேளை சாப்பிட்டு ஒருவேளை வந்து உபவாசம் இருக்கான் அப்படிங்கிற விதியில சேரும். அதனால இதுல வந்து நக்த போஜின்னு ஒண்ணு போட்டிருக்காரு, அப்படின்னா ராத்திரி சாப்பிடணும் போல இருக்கு. சுத்தேச்சு சர்வலோகேசே நக்த போஜி பவேத்யஹ சர்வபாப விநிர்முக்தஹ சொர்க்கலோகே மரோ பவேத். சில விரதங்கள்லாம் அப்படி வரும், இது அப்படி இருக்குமோ தோன்றது. சரியா அந்த விரதத்தினுடைய விதானம் அதெல்லாம் சரியா தெரியல, அடைய தெரிஞ்சது வச்சு சொல்லிட்டுருக்கேன். அதாவது சிலதெல்லாம் வந்து என்ன ஆகும்னு கேட்டங்கன்னா, பகல்ல உபவாசம் இருந்து ராத்திரி வேளையில திருவாராதனம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக இதுவும் வரும் என்பதாக தோன்று. சஸ்தம் தனந்தரம் பும்சாம் ததச்சேவைக போஜனம் சோப்பியங்கலாவன்னு குணம் ஆரோக்கியம் சென்னரோலபேத்து தைலாபங்கஞ்சயோ மாசாம் சதுரஸ்தான் இரசி. தைலாபியங்கம், இந்த விரத தினங்கள்ல தைலாபியங்கம் கூடாதுன்னு இருக்கு, அதாவது எண்ணெய் தேய்ச்சி குடிக்கக்கூடாது. சோப்பியங்கலாவண்யகுணம் ஆரோக்கியம் ச நரோலபேத் யஸ்வேதான் சமஸ்தானி மாசானேதான் நரசரேத் ச விஷ்ணுலோகமாசாத்ய விஷ்ணோரனுச்சரே பவேத். கடைசியில் இவன் விஷ்ணு லோகத்திலே போய் பகவானுடைய பக்தனாக ஆகிவான். பூஜையேத் ஜெகந்நாதம் சர்வாபஹரம் ஹரிம் பிரியஸ்வ தேவ கோவிந்தே தேமுஞ்சை பிரசாதேத். பகவத் பூஜை விஷயமா பண்ணணும், தேவ கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய நாமங்களையே விசேஷமாக சொல்லிட்டு பகவானையே நாம் சேவித்துக் கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விரத எல்லா விதத்திலுமே பொதுவான ஒரு அம்சமாகும். அதனால அதையும் இந்த எட்டாவது அத்தியாயத்திலே சாதிக்கலாம். அதான் நவமோத்தியாய ஒன்பதாவது அத்தியாயம் புலஸ்தி உவாச்சா தேவதேவச சுத்தஸ்ய துவாதசீம் சிருணுஜாபராம் எஸ்யாம் அனந்தஸ்மரணாத் அனந்த ஃபலபாக் பவே அப்படின்னு ஆரம்பிச்சு இதனையும் மேற்கொண்டு சில விரதங்கள். இனிமே இந்த விஷ்ணு தர்மம் அப்படிங்கிறதே முக்காசி பலவிதமான விரதங்களை பத்தி தான் சொல்ல வந்திருக்கு முதல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் விசேஷமாக சில தர்மங்களை எல்லாம் சொல்றார். நமக்கு வந்து இந்த விரதங்கள்லாம் நம்ம பிடிவா இருக்கிற வழக்கம் இல்லை, என்னன்னு கேட்டா இதெல்லாம் காமிய விரதங்கள் அப்படிங்கிறபடினால நமக்கெல்லாம் அது தேவையில்லை அப்படின்னு வரும். ஆனா கூட எல்லாமே பகவத் ஆராதன ரூபமா இருக்கிறபடினால அதை பத்தி நாம தெரிஞ்சுப்போம், அதை பத்தி நாம பாராயணம் பண்றோம். அதனால அதுவும் விசேஷமாக இருக்கு. தேவையானால் இந்த காமிய விரதத்தையும் பகவானுக்கு குறிச்சு இருந்து அந்த பலனை பெறுவது அதுவும் சில பேருக்கெல்லாம் வழக்கம் எல்லாம் உண்டு. அதாவது இங்க இருக்க மாதிரி இல்லை, உதாரணமா நான் சொல்றதுதான், ஸ்திரீகள்லாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பா, அந்த மாதிரியாக சிரவண விரதம் அப்படின்னா விரதம் எல்லாம் சில பேர்லாம் இருந்துட்டு இருக்கா, அந்தந்த ஊர்ல சில பேர் அந்தந்த விரதம் இருக்கா, இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த ரீதியில சேர்ந்ததுதான். எல்லாமே பகவத் ஆராதனை அப்படின்னால நம்ம வந்து இதை நம்ம விசேஷமாக நாம பகவானை ஸ்மரித்து கொண்டு நாம் அனுசந்தானம் பண்றோம். இப்போ அடுத்து ஒன்பதாவது அத்தியாயம், இந்த விரதங்கள்ல இன்னும் சில தர்மங்கள்லாம் கூட சேரணும், அதையெல்லாம் இதுல சொல்ற, அதை வந்து அடியான் அடுத்த தடவை சொல்றேன். கவிதாக்கிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.